श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि श्रीपराशर भट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्कसुत श्रीमान् श्रेयसे मे सुभूयसे श्रियै समस्तचिदचिद्विधान व्यसनम् हरेः அங்கீகாரிபிராலோகைஹ சார்த்தயந்தியை கிருத்தோஞ்சலிஹி. எல்லாரும் மியூட்டுக்கு போயிடுங்கோ, ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு, குழந்தையோட சவுண்ட் மாதிரி. ஸ்லோகம் வாசிக்கிறேன், 41வது ஸ்லோகம். ஆனந்தாத்மபிரீஷமர்ஜனமதக்ஷீபாலசைராகல பிரேமார்த்ரைரபி கூலமுத்வஹ கிருபா சம்ப்ளாவிதாஸ்மா. மறுபடியும் வாசிக்கிறேன் ஸ்லோகத்தை. ஸ்லோகம் வாசிக்கிறதே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல. ஏன்னா இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா வாசிக்க வந்துருச்சுன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும். அநேகமா நீங்க எல்லாம் கேட்டு பாராயணம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். ஆனந்தாத்மபிரீஷமர்ஜனமதக்ஷீபாலசைராகலப்ரேமார்த்ரைரபிகூலமுத்வஹகிருபாசம்ப்ளாவிதாஸ்மாத்ரிஷைஹீம் பத்மேயதே பிரதிபிந்துபத்தகலிகப்ரஹ்மாதிவிஷ்டம்பகைரைஸ்வர்யோக்கமகத்கதைரசரணம்மாம்பாலயாலோகிதைஹீம். இவர் முதல் ரெண்டு லைன்ல வந்து ஷீபாலசைராகலன்ற இடத்துல பதம் முடியல, ஆகல பிரேமார்த்ரைஹி அப்படின்ற இடத்துலதான் பதம் முடியுது, அதனால ஐசோலேட்டட் வேர்டா கண்டினியூ ஆகுது. அதனால அந்த ரெண்டு லைனையும் சேர்த்தே சொல்ல வேண்டியதா இருக்கிறதுனால அடுத்தடுத்த லைன் ரெண்டு லைனையும் சேர்த்தே சொல்றோம். அதனால இல்லைன்னா சாதாரணமா என்ன சொல்லணும்னா எப்படி சொல்லணும், ஆனந்தாத்மபிரீஷமர்ஜனமதக்ஷீபாலசைராகல பிரேமார்த்ரைரபிகூலமுத்வஹகிருபாசம்ப்ளாவிதாஸ்மாத்ரிஷைஹி பத்மேதே பிரதிபிந்து பத்த கலிக பிரம்மாதிவிஷ்டம் பகைஹி ஐஸ்வர்யோகமகத்கதை ரசரணம் மாம் பாதயாலோகிதைஹி அப்படியும் வாசிக்கலாம். ஆனா அது அந்த மாதிரி ஸ்டைல்ல வாசி அந்த மாதிரி வாசிக்கிறது இல்ல. ஐசோலேட்டட் வேர்ட் வந்து கண்டினியூ ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லைன்ல அது அந்த இடத்துல எடுத்த மாட்டேன். அதனால என்ன பண்ணிடுவேன்னா முதல் ரெண்டு லைனை எப்ப சேர்த்து சொல்றோமோ அப்ப ரெண்டாவது ரெண்டு லைனையும் சேர்த்து சொன்னாதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா மூணு லைன் மாதிரி தனியா நல்லா இருக்காது. அதனால அடியன் இந்த மாதிரி சொல்றேன், மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஆனந்தாத்மபிரீஷமர்ஜனமதக்ஷீபாலசைராகல பிரேமார்த்ரைரபிகூலமுத்வஹகிருபாசம்ப்ளாவிதாஸ்மாத்ரிஷைஹி பத்மேதே பிரதிபிந்து பத்த கலிக பிரம்மாதிவிஷ்கம்பகைரைஸ்வர்யோத்கமகத்கதைரசரணம் மாம் பாலயாலோகிதைஹி என்பதாக. இது பதச்சேதம் பண்றேன். ஆனந்தாத்மபிஹி ஈஷ ஈஷமர்ஜனமதக்ஷீபாலசைஹின்னு ஒரு பதம், ஈஷமர்ஜனமதக்ஷீபாலசைஹி ஆகல பிரேமார்த்ரைஹி அபி கூலம் உத்வஹ கிருபா சம்ப்ளாவிதாஸ்மாத்ரிஷைஹி அப்படின்னு ஒரே பதம். பிரேமார்த்ரைரபி கூலம் அப்படின்னு தனியா ஒரு பதம் வச்சுக்கிறது. உத்வஹ கூலம் உத்வஹ கிருபா சம்ப்ளாவிதாஸ்மாத்ரிஷைஹி பத்னி தே பிரதிபிந்துபத்த கலிக பிரம்மாதிவிஷ்கம்பகைஹி ஒரு பதம், பிரதிபிந்துபத்த கலிக பிரம்மாதிவிஷ்கம்பகைஹி ஐஸ்வர்யோத்கமகத்கதைஹி அசரணம் மாம் பாலய ஆலோகிதைஹி என்பதாக ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஸ்ரீஸ்துதியில ஒரு ஸ்லோகம் இருக்கு, சானுப்ராச பிரகடித தயைஹி சுவாந்திரவாத்சல்யதிக்தைஹி அம்ப ஸ்னிக்தைஹி அமிர்தலஹரீலப்த சப்ரம்மச்சரியைஹி கர்மே தாபத்ரய விரசித்தே காடதப்தம் க்ஷணம் மாம் ஆகிஞ்சின்ய க்லபிதம் அனகைஹி ஆர்த்ரயேதாஹ கடாக்ஷைஹி என்பதா. அந்த ஸ்லோகத்திலையும் சுவாமி தேசிகன் மாம் கட்டாட்சைஹி ஆர்திரேதாக என்னை இவனுடைய கட்டாட்சத்தினால் ஈரமாக்கு என்று பிரார்த்திக்கிறார். அது எப்படிப்பட்ட கட்டாட்சம்னால் அதற்கு சில விசேஷங்களை அங்கு கொடுக்கிறார். சானுப்ராச பிரகடித்ததையைஹி அப்படின்னு ஒரு விசேஷனம். சாந்திர வாத்சல்ய திக்தைஹி ஸ்னிக்தைஹி அமிர்தலஹரீலப்த சப்ரம்மச்சரியைஹி அனகைஹி கட்டாட்சைஹி மாம், எப்படிப்பட்ட மாம்ன்றதுக்கு எப்படிப்பட்ட கட்டாட்சத்தினால்ன்றதுக்கு சில விசேஷங்கள். எப்படிப்பட்ட எண்ணெய் காப்பாற்றணும், எப்படிப்பட்ட எண்ணெய் ஈரமாக்கணும்னா, கர்ணே தாபத்ரய விரச்சிதே காடதப்தம் க்ஷணம் மாம், தாபத்ரய விரச்சிதே கர்ணே காடதப்தம் மாம் ஆகிஞ்சின்ய க்லபிதம் மாம் அனகைஹி கட்டாட்சைஹி ஆர்திரேயேதாஹான் பிரார்த்திக்கிறார். அந்த ஸ்லோகத்துல என்னென்ன விசேஷணங்கள்லாம் இருக்கோ அந்த விசேஷணங்கள்லாம் இங்க வேற மாதிரியாக இங்கேயும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகா, அதாவது சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம் ஒரு ஸ்டைல்னா அதை விட கொஞ்சம் உத்கிருஷ்டமான ஸ்டைல்ல தான் இது இருக்குன்னு சொல்லணும். அடைய தாரதமியம் பண்றதுக்கு நம்மளுக்கு எல்லாம் சாமர்த்தியம் கிடையாது. ஆனா அது பிராச்சீனமான ஸ்லோகம், அதுக்கு வந்து 400 வருஷம் 300 வருஷம் மின்பட்ட ஸ்லோகம், அதை காட்டிலும் 300 இயர்ஸ் பேக். அப்ப சம்ஸ்கிருதமானது இன்னும் ரொம்ப ப்ரௌடமாவே இன்னும் நன்னா இருந்திருக்கு. இது இந்த ஸ்லோகமே சாதாரணமா புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான், ஆனா அதை விட இந்த ஸ்லோகம் இன்னும் கம்பீரமா அமைஞ்சிருக்கு. அந்த காலத்துல இருந்த பண்டித்தாளுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். பாண்டித்யம் குறைஞ்சிட்டு போச்சு. இப்பெல்லாம் ஸ்லோகம் எழுதுறவெல்லாம் சந்தஸே இல்லாம ஏதோ வாக்கியமா எழுதினா கூட ஸ்லோகம் தான்ற மாதிரி, ஏதோ காவியம் தான்ற மாதிரி போயிட்டு இருக்கா. இப்பெல்லாம் இந்த மாடர்ன் இந்த ஸ்டைல்ல தமிழ் தமிழ்லாம் இப்பெல்லாம் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா அதெல்லாம் போயிடுது. இப்ப என்ன எழுதினாலும் அது பாட்டுன்ற மாதிரி ஆயிட்ட மாதிரி சம்ஸ்கிருதத்திலயும் வருது, வேற வழி இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்கிற சமயம் வந்துருது இல்லையா இப்ப, அதனால அதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டமா தெரியறது. ஆனா ஸ்லோகம் அழகான ஸ்லோகம், எப்படி பாருங்க. ஆனந்தாத்மபிஹி அப்படின்றது இந்த கட்டாட்சைஹி அவலோகிதைஹின், எங்க கட்டாட்சைஹின்னு இருக்கிறதுக்கு பதில் இங்க அவலோகிதைஹின்னு இருக்கு. அப்படிப்பட்ட ஆர்திரேயேதா கட்டாட்சைஹின்னு சாதிக்கிறாருங்க, இங்க அவலோகிதைஹி மாம் பாலையன்னு சாதிக்கிறார், என்னை காப்பாற்று. மாம் பா, அதை விட ஆர்திரேயேதான்ற பதம் இன்னும் கஷ்டமான பதம், வஸ்துதா பார்க்க போனே கஷ்டம் அது. ஆனா இதுல விசேஷங்கள்லாம் ரொம்ப அற்புதமா, கொஞ்சம் வித்தியாசமா, கொஞ்சம் சிரமமா புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படி அமைஞ்சிருக்கு இங்கே விசேஷங்கள். ஆனா அங்க என்ன பண்ணிட்ட, பிரார்த்திக்கிற சப்தங்கள் வந்து அங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கட்டாட்சைஹி மாம் ஆர்திரேயேதாஹ, அப்படிப்பட்ட கட்டாட்சத்தினால் வெய்ய காலத்துல ஒரு மறுபிரதேசத்துல இருக்க மாதிரி தப்தமான எண்ணெய், எதுவும் எப்படி சாம்சாரிக்க சுக துக்கங்களை துக்கங்களால் தப்பிச்சின் இருக்க எண்ணெய், உன்னுடைய கட்டாட்சைஹி மாம் ஆர்திரேயேதாஹ ஈரப்படுத்து என்று சாதிக்கிறார். ரொம்ப வெயில்ல வாடி போன எண்ணெய் காப்பாத்துன்னு சாதிக்கிற மாதிரியாக அங்க இருக்கு. என்னை ஆர்திரைய, என்னை ஈரமாக்குன்னு அங்க பிரார்த்தனை. இங்க வந்து மாம்ன்றதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கல, எண்ணெய்னு ஒன்னும் அதுக்கான தனியா சொல்லல, மாம்னு தான் மட்டும் சொல்லிருக்க. ஐஸ் அசரணம்ன்ற ஒரே விசேஷம் தான் மாமுக்கு, வேற சரணாகத்தின்னு வேற யாரும் இல்லை எனக்கு, வேற யாரு, வேற வேற வழி இல்லாத எண்ணெய், அசரணம் மாம் அப்படின்னு ஒரே விசேஷம் போட்டிருக்க. அந்த ஆகிஞ்சின்ய கிளபிதம்னு அங்க இருக்கு, அகிஞ்சனான ஆகிஞ்சின்யம் என்பதனால் கிளபிதம் சிரமப்படுகின்ற எண்ணெய் அப்படின்னு அங்க சொல்றேன். வேற யாருன்னா இருந்தா தாயார் ஏன் காப்பாத்த போறா, காப்பாத்துறதுக்கு அந்த ஆகிஞ்சின்யமும் அனந்தகதித்துவமும் தோணணும்ன்றதுக்காக அங்க ஆகிஞ்சின்ய கிளபிதம்ன்ற சப்தம் போட்டது, அதுக்கு பதில் இங்க அசரணம்னு போட்டிருக்க. இன்னும் பார்க்க போனா ஆகிஞ்சின்ய கிளபிதம்ன்ற சப்தத்தை காட்டிலும் அசரணம் மாம்ன்றது இன்னும் சுலபம் கூட. ஆனா விசேஷங்கள் எல்லாம் பாருங்க, ஆனந்தாத்மபிஹி அவலோகிதைஹி. சோ ஆனந்தமே சுரூபமாக உடைய கட்டாட்சங்களினால், இவர் உன்னுடைய கட்டாட்சங்கள் எப்படிப்பட்டவையினால், ஆனந்தமே சுரூபமாக உடைய கட்டாட்சங்கள். அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சாதாரணமா மனுஷாலேயே நம்ம பார்த்தவா புன்முறுவலோட வரவேற்த்தா எப்படி இருக்கு, அவ கொஞ்சம் கோச்சுட்டு வரவேற்த்தா எப்படி இருக்கு, வேற ஒரு ஒரு ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டின்னு வரவேற்றா எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையோ. தாயார் எப்பவுமே ஆனந்தமே சுரூபம், அவளுக்கு எதுவும் அபேட்சை கிடையாது லோகத்தாரத்துல, அவள் எல்லாருக்கும் கொடுக்கிறவள். யாருக்குதான் இந்த ஆனந்த சுரூபத்துவம்னு இல்லாம இருக்கும்னா, ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லயோ இல்ல சாரீரிக்கமான அசுவிதைகள், சரீரத்துல ரொம்ப சிரமங்கள், அப்படி எல்லாம் இருக்கிறவா, ஐயோ வந்துட்டாலே யாரோ நான் உட்காந்து காரியம் பண்ணணுமே, அவளுக்கு கூட காரியம் பண்ண வேண்டாம்னு ஸ்திதி இருந்ததுனாக்க வாங்க வாங்கன்னு வரவேற்பா பாவம். அவளால முடியல பாவம், அவளுக்கே 1008 ப்ராப்ளம். இன்னொருத்தர் வேற யாருன்னா ஒருத்தர் அவாத்துக்கு போனாக்க கஷ்டமா தான் இருக்கும், அன்பேரபிளா இருக்கும். அப்ப அவளுக்கு வந்து அந்த ஆனந்த ஸ்வரூபத்துவம் கண்கள்ல வெளிப்படாது. ஆனா தாயாருக்கு எப்பவும் எக்ஸ்பெக்டேஷனோடயே இருக்கா, யாரா வரமாட்டாளா, யாருன்னா வந்து என்ன சேவிக்க மாட்டாளா, இந்த லோகத்துல இருந்து உஜ்ஜீவிச்சு அவா பாட்டுக்கு பெருமாளுடைய திருவடியில, தாயாருடைய திருவடியில, எங்களுடைய ரெண்டு திவ்ய தம்பதிகள் திருவடியில கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க மாட்டாளா, இப்படி போய் சிரமப்படுறதுகளே அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறவ. அதனால ஆனந்த சுரூபமாவே இருக்கா. யாரா ஒரு சேத்திரன் வரான் நம்மள வந்து பிரார்த்திக்கிறான்னா தீ ஆனந்தமா இருக்கு கண்கள், அப்படியே தெளிம்பறது ஆனந்தம். அந்த ஆனந்த சுரூபைகி எம்பாடிமெண்ட் ஆஃப் பிளிஸ், அப்படி இருக்கக்கூடிய அவலோகி தைகி அப்படின்னு இந்த ஆனந்தாத்மபிகின்றதும் திருத்தியாய பக்தி பகுவச்சனத்திலேயே இருக்கு, அவலோகி தைகின்றதும் திருத்தியாய பக்தி பகுவச்சனத்துல இருக்கு. அதனால ஆனந்தாத்மபிகி அவலோகி தைகின்னு சேர்த்துக்கணும். அப்புறம் அடுத்த ஒரு பதம், ஈஷமர்ஜன மதக்ஷி பாலசைஹி அவலோகி தைஹி மாம் பாலய, என்னை காப்பாற்று. எப்படிப்பட்டதுன்னா ஈஷமர்ஜன மதக்ஷி பாலசைஹி, அதுக்கு கொஞ்சம் திமிர் பிடிச்சிருக்கு கண்கள், கண்களுக்கு வந்து கொஞ்சம் எதனாலதான் அந்த திமிர் பிடிச்சிருக்கு அப்படின்னால், திமிர் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாமா தாயாருடைய கண்களை, அப்படி சொல்றதுக்கு பதில் மதக்ஷீபால சைகி அப்படின்னு ஒரு அழகான பதம் போடுற. என்ன ரொம்ப ரொம்ப செருக்கு, என்ன செருக்குன்னா நான் வந்து என்னுடைய கண்களினுடைய பார்வையினால் அப்படிப்பட்ட ஆனந்த சுரூபியான சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னும் ஆனந்தோ பிரம்மன்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்த சுரூபியான அந்த பெருமாளையே நான் மூழ்கடித்து விட்டேன் என்னுடைய ஆனந்தத்தினால் என்று நினைத்து ஈசமர்ஜனம், ஈசனை மஜ்ஜனம் பண்ண வச்சுட்டேன்னா என்ன அர்த்தம், திருமஞ்சனம் மஜ்ஜனம், மஜ்ஜனம்னா அதுதான் நம்ம திருமஞ்சனம்ன்றோம், மஜ்ஜனம் மஜ்ஜனம்னா என்னன்னாக்க மூழ்கடித்தல் அப்படின்னு அர்த்தம். ஈசமஜ்ஜன ஈச பெருமாளையே நான் மூழ்கடித்து விட்டேன் என்னுடைய ஆனந்த பெருக்கு நாள், அவர் ஆனந்த சுரூபியான அவரையே நான் மூழ்கடித்து விட்டேன் என்பதனால் ஏற்பட்ட ஒரு மதம், ஒரு மதம். சாதாரணமா வந்து குடிச்சவா என்ன பண்ணுவா, நல்லா கள்ள குடிச்சு நடக்கிற ஒரு லேடி எப்படி நடப்பான்னு அங்க சாதிக்கிற அந்த கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவத்துல சாதிக்கிற அப்படியே மேலேந்து திருமாலிடம் சொல்லை மலையிலேருந்து நூப்புற கங்கை இறங்கறத வர்ணிக்கிறார். வர்ணிக்கச்ச சுந்தரபாகுன்னு பெருமாள் இல்லையா மேலே, அந்த சுந்தரபாகு பெருமாளான ஒரு தேன் இருக்கே அந்த தேனை சாப்பிட்டுட்டு வர நதியானது என்ன கல்லு சாப்பிட்டுட்டு நிறைய கல்லு சாப்பிட்டுட்டு வந்தா ஒரு லேடி எப்படி நடப்பாளோ அப்படி நடக்கிறா அப்படின்னு சாதிக்கிறார். எப்படிதான் நடக்கிறான்னா க்வசித் த்வரிதகாமினி க்வசன மந்த மந்தாலசாம் க்வசித் ஸ்கலித விஹ்வலா க்வசன பேனிலாசாரவாம் பதந்த்யபி கில க்வசித் வ்ரஜதி நூபுராஹ்வா நதி சுசுந்தர புஜாஹ்வயம் மதுனி பீயமத்தாயசாம். ஒரு மதுவை சாப்பிட்டிருக்காள், அது என்ன மதுனா சுந்தரபாகுன்ற மதுவை சாப்பிட்டிருக்காள். அதனால அவருடைய நடை மாறி நடை மாறி இருக்கு. எப்படிதான் மாறி இருக்குன்னா சில சமயத்துல திடீர்னு வேகமா நடக்கிறா, ஏன்னா கொஞ்சம் அங்கேருந்து பள்ளம் வந்துடா அப்ப வேகமா தானே போனோம், கொஞ்சம் மேடில இருந்து கொஞ்சம் பள்ளத்துக்கு போற வேகமா போனோம், கொஞ்சம் துவரித்த காமிங். அப்புறம் சமவெளி வருது, கொஞ்சம் அந்த மந்தாலசா கொஞ்சம் மெதுவா போறா, கொஞ்சம் ஸ்கலித விஹ்வலா ஒரு பெரிய பாறை வருது அல்ல தடுக்கி விழற மாதிரி வரா, ஸ்கலித விஹ்வலா கொஞ்சம் பேனிலா, சில இடங்கள்ல அப்படியே நுரை தள்ளுறது, ஏன்னா குடிச்சிட்டு போறவளுக்கு நுரையும் நுரையும் தள்ளும் கொச்சனை பேதிலா. அப்புறம் சில சமயத்துல கத்துறா உறக்க ஏதாவது நாலு பேச்சு பேசிட்டு தானே போவள், குடிச்சவள் பேசாம இருப்பலா, அதனால கொச்சனை பேதிலா சாரவா ஆர்வம்னா சப்தம் பதன் தீய பிக்கில கொச்சிட்டு சில சமயத்துல திடீர்னு விழவும் விழுந்துருவா குடிச்சவா, அதனால இவ என்ன பண்றா ஒரு பெரிய பாறாங்கல்ல இருந்து கீழே குதிக்கிறா அப்படி, பதன் தீய பிக்கில கொச்சிட்டு விழறா விரஜதி நூப்புரா குவா நதி, நூப்புர கங்கைன்ற அந்த நதியானவள் ஓடுறாள். எதிராளடன்னா இது சுந்தரபுஜன்ற பெருமாளாகிற மதுவை குடித்து விட்டாள் அதனால் இப்படி நடக்கிறாளோ அப்படின்னு வர்ணிக்கிற. அந்த மாதிரி இந்த கண்கள் திருக்கண்கள் கொஞ்சம் மதம் பிடிச்சிருக்கு. எதனாலடான்னா அந்த பெருமாளையே நான் என்னுடைய ஆனந்த பெருக்கினால் மூழ்கடித்து விட்டேன் என்று நினைத்து அந்த கண்களுக்கு ஒரு மதம் இருக்கு. அந்த மதத்தினால க்ஷீபத்தை, க்ஷீபத்தையினாலே சாதாரணமா ஒரு மெல்லத்தனம், ஒரு ஒரு குடிச்சவா எப்படி ஒரு ஒரு நிதானத்தோட மெதுவா அந்த, அதனால என்ன ஏற்படுதுன்னா சரீரத்துல ஒரு ஆலசியமும் இருக்கு. ஆனா ஒரு சாதாரணமா திமிர் பிடிச்சவன் எப்படிடா நடப்பான்னா, எப்படிடா பாப்பான், எப்படிடா நடப்பான்னா, அந்த மாதிரி அது கொஞ்சம் வித்தியாசமாவே தானே மெதுவா நடப்பான், கொஞ்சம் மதம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். வேகமா நடந்தா கூட சிறுபிள்ளத்தனமா இருக்கும், அதனால அவன் வந்து கொஞ்சம் மெதுவா போதையில. அந்த மாதிரியா போதை என்னதுடா, இங்க என்னடா போதைன்னா, நான் அவரையே மூழ்கடிச்சு விட்டேன் என்ற எண்ணமே ஒரு போதையை உண்டு பண்றது தாயாருக்கு. அப்படிப்பட்ட க்ஷீபாலசைஹி அவலோகிதைஹி அப்படின்றதாக இந்த விசேஷணத்தை கொடுக்கிறார். இந்த விசேஷணத்தை கொடுக்கிறாருன்னா தாயாருக்கு மனசுல ஒரு சந்தோஷம், பத்தியா நான் பெருமாளையே நான் என்னுடைய ஆனந்தத்தினால முழுகடிச்சு விட்டுருக்கேன். ஏன்னா புருஷாளுக்கு என்னைக்கா இருந்தாலும் கவலைகள் இருக்கும், ஸ்திரீகள் தான் பாவம் அவளை சந்தோஷமா வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இங்க தாயாரானவள் பெருமாளுக்கு நிறைய கவலைகள், அவர் பாவம் பெரிய குடும்பி, ஜெகத் குடும்பி, பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு ஸ்தம்ப பரியந்தமான எல்லாரையும் காப்பாத்துற ஒரு பெரிய காரியம், அதுல வேற அததுகள் பண்ற பாபத்துக்கு அதுக்கு பலனையும் கொடுக்கணும், அதே சமயத்துல காப்பாத்தவும் காப்பாத்தணும், எவ்வளவு பெரிய காரியம். ஆனா தாயார் வந்து கலைக்கண் பார்வையால பாத்துடுறா, இந்த சேத்தனை காப்பாத்துன்னு சொல்லிடுறா, ஆனா பண்ண வேண்டிய காரியம் அவரு தானே பண்ணணும். அதனால அவரை வந்து எப்பவும் ஆனந்தமா வச்சுக்கணும்ன்றது முக்கியமான காரியம் தாயாருக்கு. அந்த சேத்தனர்கள் எல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணணும்னா பெருமாளை சந்தோஷமா வச்சுக்கணும். அதனால மதக்ஷீபால சைஹி, அதனால நான் பத்தியா என்னடா ஆனந்தம்னா, இந்த சேத்தனர்களே உஜ்ஜீவிப்பதற்கான காரியத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் முடிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த செருக்கு. பத்தியா நீ காப்பாத்துறா நான் காப்பாத்துறேன்னா பாக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி வச்சுட்டு இருந்தா, அதுல கொஞ்சம் தாயார் பெருமாளை முதல்ல தன் கைக்குள்ள போட்டுட்டதுனால ஏற்பட்ட ஒரு சந்தோஷம். ஸ்ரீ பதக்ஷீபால சைஹி ஆதல பிரேமாந்திரைஹி, இன்னொரு அடுத்தது என்ன, கழுத்து வரையில் பிரேம, கழுத்து வரையில் சாப்பிட்டு ஆகண்டம் புக்தம், ஆகண்டம் புக்திஹி, நன்னா சாப்பிட்டு வந்திருக்கான் பாவன் அவாட்டில இன்னைக்கு ததியாராதனை பிரமாதம் கண்ட பரியந்தம் சாப்பிட்டு வந்து தூங்குறான் பார் அப்படின்னு வா பாருங்க. இந்த மாதிரி ஆகண்டம்ன்றதுக்கு ஆகலம் அப்படி கல கல கலனாக்க கலஹஸ்திகா அப்படிலாம் பதங்கள் உண்டு. கலம்னா கழுத்து, அந்த கழுத்து பரியந்தம் பிரேமாதிரைகி, அதுவரையில் பிரேமையினால தோஞ்சிருக்கு, ஆனா அவ்வளோ பிரேமை இருக்குன்னு அர்த்தம். ஆகல பிரேமாதிரைகி அவலோகி தைகிக்கு விசேஷம், ஆதல பிரேமாந்திரைஹி அவலோகி தைகி, அசோ இப்ப மூணு விசேஷம் ஆச்சு, ஆனந்தாத்மபிஹி அவலோகி தைகி, ஈஷமஜ்ஜனமதக்ஷீபாலசைஹி அவலோகி தைகி, ஆதல பிரேமாந்திரைஹி அவலோகி தைகி, அபிகூலமுத்வா கிருபா சம்பிராவிதாஸ்மாதிருஷைஹி அவலோகி தைகி. பாருங்க என்ன அழகான பதம், கூலமுத்வா கிருபா சம்பிராவிதாஸ்மாதிருஷைஹின்னு ஒரு பதம். கூலம், கூலம்னா அந்த கரைகள், ரெண்டு கரைகள், உத்வக அது ரெண்டுத்தையுமே கூலத்தையே பிடிச்சு தாங்குற அளவுக்கு இது கூலம், ஆனந்தத்தினுடைய அதீனமாக இருக்கிற கூலங்கள். கூலம்னா ரெண்டு பக்க கரைகள் அவ்வளோ, ஏன்னா அவ்வளோ புரண்டு ஓடுறது ஆனந்தமானது, கூலத்தையே உத்வகனம் பண்றது. ஏன்னா அப்பனா என்ன அர்த்தம்னா, ரெண்டு பக்கத்து பேங்க் இருக்கேன், அந்த ரெண்டுத்தையும் தான் தாங்கிறது அப்படின்னு அர்த்தம், அவ்வளோ அவ்வளோ மேல போறது ஜல் ஆனந்தம். கூலமுத்வாக கிருபாசம் பிராவிதா, அப்படிப்பட்ட கூலத்தையே உத்வகனம் பண்ணக்கூடிய அளவுக்கு கிருபை இருக்கே, அதனால் சம்பிராவிதா, அதனால் நினைக்கப்பட்ட அஸ்மாதிருஷைகி, நம்மை போன்ற ஜனங்களை உடையதான அந்த கண்கள். சோ நம்மை போன்ற சாதாரண பாமர ஜனங்கள் இருக்கோமே, இவர்கள் எல்லாம் கூட இந்த ஆனந்தமானது தன்னுடைய பிரவாகத்தினால், எப்படிப்பட்ட பிரவாகம்னா, ரெண்டு பக்க கரையையும் புரளடிக்கக்கூடிய அளவுக்கு, ரெண்டு கரையும் புரளடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய கிருபை இருக்கே, அதனால் சம்பிளாவித நினைக்கப்பட்ட நன்கு மூழ்கடிக்கப்பட்ட அஸ்மாதிருஷகி நம்மளே உடைய நம்மளையும் அந்த கிருபையானது மூழ்கடிச்சிருக்கு. பெருமாளை மட்டும் இல்லை, நமக்கு நம்மளையும் மூழ்கடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட அஸ்மா கூலமுத்ராகிருபாசம் பிளாவித அஸ்மாதிருஷைஹி அவலோகிதைஹி. இன்னொரு ரெண்டு விசேஷம் இருக்கு பாருங்க. பிரதிபிந்து பத்த கலிகம் பிரம்மாதி விஷ்கம்பகைஹி என்பதான் அடுத்த பதம். இப்போ இந்த உத்வகன்ற சப்தமும் உத்ருஜ உத்ருஜகதிஹி பரிதப் சகிதால் தயாசதகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். உதிகூலே ருஜி வஹோஹோனு சூத்திரம், உதிகூலே ருஜி வஹோஹோனு அஷ்டாத்தியாயி. அதுல என்ன பண்றார், ருஜி வஹ ருஜி தாத்து வஹு தாத்து இது ரெண்டுத்துக்கும் உத்து அப்படின்ற சப்தம் கூல சப்த சாமானாதிகரணத்துல வரும். உத்வஹ உத்ருஜ அப்படின்றதாக நிகிலலோக சமிருத்தி கரி பஜதக கூல முத்ருஜகதிஹி உத்வகதிஹின்னு ஒரு பாட்டம் உத்ருஜகதிஹின்னு. ஏன்னா ருஜி தாத்து வஹு தாத்து ரெண்டுத்தையும் உபயோகப்படுத்தலாம்னு இருக்கிறதுனால. சோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துதான் அந்த மாதிரி விஷயங்கள்ல அதையும் கிரகிச்சுக்கலான்றதுக்காக சொல்றேன். உத்ருஜகதிஹி உத்வஹ கூலமுத்வஹ இதெல்லாம் அந்த அந்த சூத்திரத்தினால வருது. உதி உதி கூலே ருஜி வஹோஹோன்ற சூத்திரத்தினால வருது. தே பிரதி அது ஒரு தடவை சொன்ன அடியனுக்கும் ஞாபகம் இருக்கும். இன்னொன்னு, யாரோ ஒருத்தர் கேட்கறவாள் வியாக்கரணத்துல இன்ட்ரெஸ்டடா இருந்தா அவளுக்கும் புரியும். இன்னைக்கே மட்டுமா கேட்க போறா, அதான் ரெக்கார்டிங் பண்ணி மாமி அப்லோட் பண்றதுனால என்னைக்கு வேணாலும் யார் வேணா கேட்கலாம். பிரதிகூலம் பிரதிபிந்து பத்தகல்ல பிரம்மாதி விஷ்கம்ப கைஹி என்ற அழகான பதம். ஒவ்வொரு இது இதுதான் ரொம்ப, இதுவும் அடுத்த விசேஷமும் ரொம்ப வித்தியாசமான நல்ல விசேஷங்கள். பிரதிபிந்து ஒவ்வொரு பிந்துவிலையும், அதாவது ஆனந்த பிந்து இருக்கே ஒவ்வொரு ஆனந்த பிந்துவிலையும் பத்த கலிக பிரம்மாதி விஷ்கம்ப கைஹி பத்த அதில் கோர்க்கப்பட்ட கலிக ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடுகின்ற பிரம்மாதி பிரம்மா முதலான விஷ்கம்ப கைஹி தலைவர்களால். சோ அதாவது ஒவ்வொரு பிந்துவிலையும் ஆனந்த பிந்துவிலையும் அவலோகன பிந்துவிலையும், அவலோகனம்னா பார்வை, ஒவ்வொரு கட்டாட்ச பிந்துவிலையும் என்னடா பிரம்மாதிகளை உண்டு பண்றக்கூடிய சாமர்த்தியம் உடையது அந்த ஒவ்வொரு பிந்துவும். ஒவ்வொரு பிந்துவுக்கும் எவ்வளவு சாமர்த்தியம் இருக்க அந்த அவலோகன பிந்துவுக்குன்னு, அதுல பத்த கட்டப்பட்ட கலிக்க என்ன சண்டை போடுறவன் ஒரு அர்த்தம் இருக்கு. கலிக்க என்ன கலி கலகம் கலகம் பண்ணக்கூடிய எதற்குதான் கலகம்னா, என்னதான் முதல்ல தாயார் கட்டாட்சிச்சா என்னதான் முதல்ல கட்டாட்சிச்சான்னு சண்டை போடக்கூடிய அகமகமிக்கத்தை பண்ணக்கூடிய பிரம்மாதி பிரம்ம இந்திரன் முதல் வருணன் முதலான விஷ்கம்பகைஹி விபின்ன தலைவர்களால் ஆனது. அதாவது எந்த ஒரு பிந்துவினிடத்துல வந்து பிரம்மாதிகள்லாம் உருவாகிறார்களோ, நான் தான் உருவானேன் முதலில் நான் தான் உருவானேன் முதலில் என்று சண்டை போடுகிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த கட்டாட்ச பிந்துக்களை உடையவளான அந்த கட்டாட்ச பிந்துக்களால் அப்படின்னு அர்த்தம். உடையவள் அவள் அந்த அப்படிப்பட்ட கட்டாட்ச பிந்துக்களால், எந்த கட்டாட்ச பிந்துக்கள் பிரம்மாதிகளை உற்பத்தி பண்ண தகுதியுடையவைகளானவைகளாக இருக்கின்றனவோ, அப்படிப்பட்ட பிரதிபிந்து அதனுடைய ஒவ்வொரு பிந்துவுக்கும் அவளுடைய சாமர்த்தியம் இருக்கு, பிரம்மாதிகளை கிரியேட் பண்ற சாமர்த்தியம் இருக்கு. ஐஸ்வர்யோத்தம கத்கதைஹி அத்தியதிகமான ஐஸ்வர்யம் தாயார் இடத்துல இருக்கிறதுனாலே, அதுவும் விருத்தியாயண்டே இருக்கிறதுனால கத்கதைஹி. அது வந்து ஒரு நடை நடை தடுமாறி நடக்கக்கூடியது. கத்கதம்னா என்ன அர்த்தம்னா, கத்கதம்ன்றத ரெண்டு அர்த்தத்துல உபயோகப்படுத்துவா. தழுதழுத்த குரல்ன்ற இடத்துலயும் கத்கதமான சுரம்னு சொல்லுவா. கத்கதைஹின்னா இந்த இடத்துல வந்து அந்த பார்வைக்கு ஒரு நடை இருக்கு, பார்வையில ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைல் எப்படிதான் இருக்குன்னா ஐஸ்வர்யோத்தம கத்கதமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அத்தியதிகமான ஐஸ்வர்யத்தினால தடுமாறி இருக்க தடுமாறக்கூடியதான பார்வைகள். ஏன்னா பார்வைகள் தாயார் இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றோமே அதுல சந்தோஷப்பட்டு கூட அவருடைய அந்த பார்வைகள் தடுமாறக்கூடும். ஆ நான் இப்படி எவ்வளோ அப்படின்னு ஒரு தடவை நினைச்சா. அது மட்டும் இல்லாம அவளிடத்துல இருக்கிற அந்த ஆனந்த பெருக்கு இருக்கே, அதனுடைய ஒவ்வொரு திவலைகளும் கூட அவளை சந்தோஷப்படுத்த செய்யும். அதனால் அந்த சந்தோஷம் தெரியறது, அவளுடைய பார்வையில தெரியறது. ஐஸ்வர்யோத்கர கத்கதைஹி அப்படிப்பட்ட திருக்கங்களால் அவளுக்கு தைகி பார்வைகளினால் திருக்கங்களுடைய பார்வைகளினால் மாம் அசரணம் பாலைய அசரணனான வேறு வழி இல்லாமல் காப்பாற்றுவதற்கு வழி இல்லாமல் இருக்கின்ற என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதாக பிரார்த்தனை. இந்த கலிகான்ற சப்தத்துக்கு ஏன்னா விதவிதமான அர்த்தம் என்னன்னா, கலிசியா கலகே பாபே யுகே சூலே பியசம்மதௌ என்பதாக இத்தனை அர்த்தம் சொல்றார். நிகண்டு படி, நிகண்டுல இத்தனை அர்த்தம் இருக்கு. கலிகின கலகம்ங்கிற அர்த்தத்துல உண்டு, பாபம்ங்கிற அர்த்தத்துல உண்டு, யுகம்ங்கிற அர்த்தத்துல உண்டு, சூலம்ங்கிற அர்த்தத்துல உண்டு, சம்மதி அசம்மதின்ற அர்த்தத்துல உண்டு. இவெல்லாம் என்னடா அசம்மதிய பிரதர்சனம் பண்றா, நீ ஒன்னும் முதல்ல பிறக்கல, நான் தான் முதல்ல பிறந்தேன்னு பிரம்மா சொல்ற. இந்திரனும் அதே மாதிரி போட்டி போ, உன்னை விட எனக்கு தான் தாயாருடைய கட்டாட்சம் அதிகம்னு அவன் போட்டி போட, இப்படியாக போட்டி போடுறாள் எல்லாரும்னு ஒரு அர்த்தம். அதுவிட்ட இல்லாம கலிகான்றதுக்கு உத்கலிகான்னு ஒரு பதம், ஒரு பதம் இருக்கு. உத்கலிகான்னா மனோரசங்க ஆசைகள்னு அர்த்தம். கலிகான்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, மொட்டுக்கள்னு அர்த்தம். சோ பிரம்மாதிகள்லாம் பத்த கலிக்க, பிரம்மாதிகள்லாம் இந்த ஒவ்வொரு பார்வையில மொட்டுக்கள் மாதிரி இருக்கக்கூடிய வாழலாம். அப்படின் அர்த்தம், பார்வைன்றது ஒரு பெரிய புஷ்பகுச்சம்னா அதுல மொட்டு மாதிரி இருக்கக்கூடியவா இந்த பிரம்மாதிகள். இந்த பிரம்மாதி விஷ்கம்பக சப்தத்துக்கு விஷ்கம்பகா அப்படின்னா சாதாரணமா விஷ்கம்பகான என்ன அர்த்தம்னா, பெரிய பெரிய கோட்டையில இருக்கிற கதவுல மெயினா அடிச்சிருக்கிற ஒரு ஆணி, அதுக்கு பேரு. ஆனா அதுல மெயினா இருக்கக்கூடிய கதவுல இருக்கிற தாழ்பால் இருக்கே, அந்த தாழ்பாலுக்கு தான் விஷ்கம்பகம்னு பேரு. ஆனா அதே மாதிரி இந்த ப்ரொடெக்ஷன்ல பிரம்மாதிகள்லாம் தான் இவெல்லாம் இந்த ஜெகத்தை பாலனம் பண்றவா. அதனால இவெல்லாம் அந்த இம்பார்ட்டன்டான கீ பொசிஷன்ல இருக்கிறதுனால இவாளுக்கு அந்த பிரம்மாதி விஷ்கம்பக சப்தத்தை உபயோகப்படுத்திருக்காரு. கௌனமான பிரயோகம் விஷ்கம்பக சப்தம், அதர்வைஸ் தாழ்பாலை தான் குறிக்கும், பெரிய கடையில இருக்கிற பெரிய தாழ்பாலை குறிக்கும். ஆனால் இங்க வந்து பிரம்மாதிகளை குறிக்கிற மாதிரி அமைஞ்சதுக்கு காரணம், இவாளும் தான் ப்ரொடெக்டர்ஸ் கீ பர்சன்ஸ் அப்படின்றதுனால விஷ்கம்பக சப்தத்தை இங்க கவனமா பிரயோகம் பண்றார். இதெல்லாம் எப்படி பிரயோகம் பண்ணோன்னே லோகத்துல இருக்கவளுக்கு தெரியாது. இந்த மாதிரி சப்தங்கள்லாம் கடினமான சப்தங்கள், இதெல்லாம் பிரயோகம் பண்ணி காமிக்கிறார் பாரு. அதனாலதான் சம்ஸ்கிருத பாஷைக்கே கூரத்தாழ்வானாலையும் பட்டராலையும் சம்ஸ்கிருத பாஷைக்கே ஒரு பெரிய பெருமை இருக்கு. அந்த அந்த திருஷ்டி கோணத்துல நிறைய பேர் பிஎச்டி பண்ணியிருக்கா. இந்த அகோல மடத்துல பத்மநாபாச்சார சுவாமின்னு எழுதிருக்காரு, இப்ப ஸ்ரீகாரியம் சுவாமி, அவர் இதே விஷயத்திலே பிஹெச்டி பண்ணவர். பட்டருடைய ஸ்ரீசூக்தி எடுத்துட்டே பிஹெச்டி பண்ணவர், கூரத்தாழ்வானுடைய கிரந்தங்கள் எடுத்துட்டே விமர்சனம் பண்ணவர். அவ்வளோ கரி காரியம் அதிலேயே பண்ணியிருக்கார் அவர். அதனால இந்த பட்டருடைய ஸ்ரீசூக்தியும் கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீசூக்தியும் சம்ஸ்கிருத ஜகத்துக்கே ரொம்ப உபகாரகமானது. அப்படி பிரம்மாதி விஷ்கம்ப கைகின்றது மறுபடியும் அவலோகி தைகி, அந்த அவலோகனமானது தன்னுடைய ஒரு ஒரு பிந்துனாலையும் பிரம்மாதிகளை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையது அப்படின்னு அர்த்தம். அதுகொண்டு இல்லைன்னா அவ ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடக்கூடிய பிரம்மாதிகளை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஐஸ்வர்யோஜம கர்ஜகைகின்றதா அடுத்த விசேஷனம் அவலோகி தைகி. ஒரே ஒரு விசேஷனம் தான், அசரணம்ன்ற விசேஷனம் தான் மாமுக்கு, என்னை காப்பாற்று, இப்படிப்பட்ட பார்வைகளினால் என்னை காப்பாற்று அப்படின்னு சாதிக்கிறார். அசரணம் மாம், வழி இல்லாம கதி இல்லாத என்னை காப்பாற்று. அதையும் சொல்லிட்டேன், ஐஸ்வர்யத்தினுடைய உத்தமத்தினால அத்தியதிகமான ஐஸ்வர்யம், க்ஷணே க்ஷணே ஐஸ்வர்யமானது விருத்தியாயின்றே இருக்கிறதுனால தாயாருக்கு எவ்வளவு கொடுத்தாலும், எவ்வளவு பேருக்கு ஐஸ்வர்யத்தை வித்தரணம் பண்ணாலும் டிஸ்ட்ரிபியூட் ஆனாலும் குறையவே குறையாத பிரதிக்ஷணம் வர்த்தமான ஐஸ்வர்யம் இருக்கே, ஐஸ்வர்யோத்கம கர்கதைஹி. அதனால ஒரு அந்த ஆள் அந்த கண்கள்ல ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கு. சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு திடீர்னு ரொம்ப பணம் கிடைச்சாலே ஒரு தடுமாற்றம் இருக்கும் அவனுக்கு, என்ன பண்ணணும்னு தெரியாத. அந்த தாயாருக்கு அந்த ஐஸ்வர்யோத்கமத்தினால ஏற்படுற ஒரு கர்கதமான ஒரு நடை, தளர் நடை அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு ஒரு ஒரு விதமான தடுக்கி தடுக்கி நடக்கிறது. ஐஸ்வர்யோத்கம கர்கதைஹி அசரணம் மாம் அவலோகி தைகி பாலைய, என்னை காப்பாற்று என்றதாக இவ்வளவு கட்டாட்சங்களுக்கு விசேஷனம் கொடுத்து இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார். மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கலாம். ஆனந்தாத்மபிரீஷமர்ஜனமதக்ஷீபாலசைஹி ஆகல பிரேமார்த்ரைஹி அபி கூலமுத்வஹ கிருபா சம்ப்ளாவிதாஸ்மாதிருஷைஹி பத்மே தே பிரதிபிந்து பத்த கலிக பிரம்மாதி விஷ்கம்பகைஹி ஐஸ்வர்யோத்கம கத்கதைரசரணம் மாம் பாலயாலோகிதைஹி. வெவ்வேறு இடத்துல சப்தங்கள் இருந்தா கூட அதை எப்படி அன்வயிச்சுக்கணும்ன்றத நன்னா கரெக்டா அன்வயிச்சுக்கணும். ஹே பத்மே ஆனந்தாத்மபிஹி ஈஷமஜ்ஜனமதக்ஷீபாலசைஹி ஆகல பிரேமார்திரைஹி அபிகூல முத்ரா கிருபாசம் பிளாவிதாஸ்மாதிருஷைஹி பிரதிபிந்து பத்த கலிக பிரம்மாதி விஷ்கம்பகைஹி ஐஸ்வர்யோத்கம கத்கதைஹி தே ஆலோகிதைஹி அசரணம் மாம் பாலய என்பதாக அன்வயம் பண்ணிக்க. அடுத்த ஸ்லோகத்தை கவனிக்கலாம், கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கு இருந்தாலும் அடுத்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லிடுறேன், சிம்பிளா சொல்றேன். பாதாருந்து தமேவ பாதாருந்து தமேவ பங்கரஜ பங்கஜரஜேட்டி பிரசாலோகிதை அங்கக்லா நீரதாம்பசாஹசவிதௌலிலாரவிந்த கிரஹம் தோலாதே வனமாலயா ஹரிபுஜேஹா கஷ்டசப்தாஸ்பதம் கேன ஸ்ரீரதி கோமலா தனுரியம் வாசாம் விமர்தக்ஷமாம். என்ன அழகான ஸ்லோகம், தாயாருடைய கோமளமான சரீரத்தை இப்படியாக வர்ணிக்கிறார். பாதாருந்துதமேவ பங்கஜரஜேதி பிரசாலோகிதை அங்கக்லானிரதாம்பசாஹசவிதௌலிலாரவிந்த கிரஹம் தோலாதே வனமாலயா ஹரிபுஜேஹா கஷ்டசப்தாஸ்பதம் கேன ஸ்ரீரதி கோமலா தனுரியம் வாசாம் விமர்தக்ஷமா. பாதாருந்துதம் ஏவ பங்கஜரஜஹா அப்படின்றதாக ஒரு தாத்பரியம், அதெல்லாம் அங்கங்க கமா வச்சுக்கணும். பாதாருந்துதம் ஏவ பங்கஜரஜஹா சேட்டி பிரசாலோகிதைஹி அங்ககிலானிஹி கமா அத அம்ப சாகச விதவு லீலாரவிந்த கிரகா கமா தோலாதே வனமாலயா ஹரிபுஜேஹா கஷ்டசப்தாஸ்பதம் இன்னொரு விஷயம் அதுவரில் கமா கேன ஸ்ரீஹி அதிகோமலா தனுரியம் வாசாம் விமர்தக்ஷமா என்பதாக ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கம்ஸ் டு த கன்க்ளூஷன். பாருங்கோ, இது வந்து தாயாருடைய கோமலமான திவ்யமான சரீரம் கூட கோமலமானது அப்படின்னு சாதிக்கிறார். கோமளம்ன்றதுனால அதுக்கு சக்தி இல்லைன்னு கிடையாது, ஏன்னா தப்பா நினைச்சுட்டு இருக்கூடாது. கோமளமான சரீரம்னு சொன்னாக்க அது வந்து ஒரு திவ்யமான சரீரத்தினுடைய ஒரு திவ்யமான தேகத்தினுடைய குணம், சரீரம்னு மறுபடியும் சொல்லக்கூடாது. திவ்யமான அந்த தேகத்தினுடைய திவ்யமான திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படிதான் சொல்லணும். சரீரம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்மளது இல்லைன்னா சரீரம் சீரியத்தை சரீரம் பிரதிக்ஷணம் நஷ்டமாயிட்டே இருக்கிறதுனால இதுக்கு சரீரம்னு பேர். ஆனா திவ்ய சரீரம்னு சொல்லாமன்னா சொல்லப்படாது, திவ்ய மங்கள விக்கிரகம்னு தான் சொல்லணும். திவ்ய சரீரம்னா திவ்யமான சரீரம், சீரியத்தைன்ற வியுற்பத்தி கிடையாது அதுக்கு, ஏன்னா அதுக்கு வந்து எப்பவும் அழிவே கிடையாது. அதனால திவ்யமங்கல விக்கிரகம்னு சொல்லணும். அந்த திவ்யமங்கல விக்கிரகமானது தாயாருடைய திவ்யமங்கல விக்கிரகமானது கோமலமானது என்று ஏற்கனவே பார்த்தோம். நம்ம நிறைய ஸ்லோகங்கள்ல தாயாருடைய சரணாரவிந்தத்தை கோமலமானதுன்னு வர்ணிக்கிறார். அது எவ்வளவு கஷ்டப்பட்டு பெருமாள் அத சப்தபதியின் போது பிடிச்சுட்டார், இங்கதான் விழுந்துட போறதேன்ற பயத்தோட பிடிச்சுட்டாருன்னு கூட நம்ம பார்த்தோம். அது லக்ஷ்மி சாஸ்திரத்துல வர்ணிக்கிற விஷயத்த நான் இன்னைக்கு சொல்லியிருந்தேன், கோமலமானதுன்னு சொல்றதுக்கு உதாரணமா சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஸ்லோகத்திலயும் அதே மாதிரி விஷயங்களை சாதிக்கிறார். சாதிச்சுட்டு கடைசியில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு இந்த கோமலமான கோமலத்தை சூச்சகமான ஒரு ஒரு மூணு விஷயம் சாதிக்கிறார், மூணு நாலு விஷயம் சாதிக்கிறார். அது முதல்ல என்னன்னா பாதாருந்துதமேவ பங்கஜரஜஹா, அதாவது கமலத்தினுடைய ரஜஸ் இருக்கே அது கூட அவள் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுத்தும், பாதத்தை சிரமப்படுத்தக்கூடியது. ஏன்னா அது ரொம்ப கோமலமானது. எதுனா கோமலமான திவ்யமங்கல விக்கிரகத்துல இருக்கிற திருப்பாதங்கள் இருக்கே அதுக்கு கல்லு நம்மளுக்கு எல்லாம் கல்லு குத்தினா கஷ்டப்படுறோம், ஏதோ ஏதோ ஒன்னு நடுவுல வந்துருத்துனா சிரமப்படுறோம். அதுவும் இப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு இல்லையா, கொஞ்சம் சுகர் பேஷண்ட்னா எதுவா இருந்தாலும் பட்டுறக்கூடாது, ரொம்ப ஜாகிரதையா நடக்க வேண்டியதா இருக்கு. ஆனா தாயாருக்கு எப்படின்னா கல்லே வேண்டாம், பங்கஜ ரஜஸ் இருக்கே கமலத்தினுடைய ரஜஸ் இருக்கே கமலத்தினுடைய மகரந்தம் இருக்கே அதுவே கால சிரமப்படுத்தும், தாயாருடைய திருவடியே சிரமப்படுத்தும். பாதாருந்துதம் அருந்துதம்னா குத்தக்கூடியதுன்னு அர்த்தம், கஷ்டப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். பங்கஜரஜஹா பாதாருந்துதமேவ, அந்த கமலத்தினுடைய ரஜஸ் இருக்கே மகரந்தங்கள் அது கூட பாதாருந்துதம் தாயாருக்கு, அது கூட கால சிரமப்படுத்தும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ற. அடுத்த விஷயம் சாதிக்கிறார், சேட்டி விஷாலோகிதைஹி அங்கக்லானிஹி, நல்ல அலங்காரங்களை பண்ணி வச்சுட்டு தாயாருக்கு கூட இருக்கிற சேட்டிகள், சேட்டினாக்க பனிப்பெண்கள், அவளுடைய கதை அவ பாக்குறா, தாயார் எவ்வளவு அழகா இருக்கா பாருன்னு பாக்குறா பாருங்க. அந்த பார்வையே என்ன பண்றதுன்னா அங்க கிளானியை ஏற்படுத்துகிறது, சரீரத்துல ஒரு டயர்ட்னஸ் கொண்டு வந்து சேர்த்துடுறது. யோ திருஷ்டி போடுறதுங்களே, நம்ம எல்லாம் கூட சொல்றோம் பாருங்க, என்ன இப்ப எல்லாம் லோகத்துல ரொம்ப பிரசித்தம் ஆயிடுத்து ஒரு விஷயம், யார கேட்டாலும் எனக்கு உடம்பு சரியாதுன்னு சொல்றா. ஏன்னா நன்னா இருக்கான்னு தெரிஞ்சா இங்க என்ன யாருன்னா கண்ணு போட்டு போறாளுன்ட்டு. எங்க ஆத்துக்காருக்கு நேத்தி உடம்பு சரியாயில்ல, எங்க ஆத்துக்காருக்கு நேத்தி உடம்பு சரியாயில்ல, என்னடானா அவளுக்கு மேல திருஷ்டி படக்கூடாது. இது ஒரு ரொம்ப வழக்கமா போயிடுது லோகத்துல. லோகத்துல யார கேட்டாலும் கேளுங்க, ஐயோ அவருக்கு உடம்பே சரியாயில்ல அப்படின்றான். ஏன்னா நன்னா இருக்கார், நன்னா இருப்பார், அவளுக்கு உடம்பு சரியாயில்லன்னுவா. எதுக்குடானா யாருன்னா கண்ணு பட்டுறக்கூடாதுன்னு. அது ஒரு வழக்கமா போயிடுது லோகத்துல. இப்போ அந்த மாதிரி தாயாருக்கு வந்து கண்ணு படுறது, ஏன்னா கண்ணு பட்டு ஏதோ அவ ரொம்ப அழகா இருந்தாதானே கண்ணு படும். இல்ல சாதாரண மனுஷாளுக்கு கண்ணு படுமா, படாது. அது நம்ம எல்லாம் சாதாரண மனுஷால சேர்ந்ததுனால நம்மளுக்கு எல்லாம் கண்ணு படுறதுன்னா நம்ம எல்லாம் சொல்லிக்கிறது எல்லாம் இல்ல. விசேஷமா தன்னை நினைச்சுக்கிறவா கண்ணு படுறதுன்னு சொல்லிப்பா. ஆனா தாயார விசேஷமா எல்லாருமே நினைக்கிறதுனால அவளுக்கு கண்ணு படுறதுன்னு சாதிக்கிறார். எதனாலடானா இந்த சேட்டிகள்லாம் வேலைக்கார பெண்கள் பணிப்பெண்கள் தாயாருடைய ஃப்ரெண்டா வச்சுட்டு இருக்கா கூட, தலைய வாடுறதுக்கு, தலை பெண்ணி விடுறதுக்கு, தாக்கடி வைக்கிறதுக்கு, காலில் வந்து திருவடியில கொலுசு போட்டு விடுறதுக்கு, இப்படி எல்லாம் பணிப்பெண்கள் இருக்கா. அந்த பணிப்பெண்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அலங்காரத்தையும் பண்ணிட்டு போடுற கண்கள் இருக்கே, அது இருக்கே அந்த சேட்டி ஆலோசித்தைகி ரொம்ப பாக்குறாளாம். ஐயோ ரொம்ப பாக்குறதுன்னா கண்ணு போடுறதுன்னு அர்த்தம். ஆலோசனம் தப்பில்லை, பாக்குறது தப்பில்ல. பிருஷாலோசித்தைகி மூணு மூணு மறுபடியும் மறுபடியும் பாக்குறது அது தப்பு இல்லையா? பிருஷாலோசித்தைகி என்ன ஆகுதுன்னா அங்க கிளானி ஏற்படுறது, சரீரத்துல டயர்ட்னஸ் வருது. அந்த அங்க கிளானிகி என்ன அப்புறம் அசாம்ப சாகச விதவுள் இல்லாத இந்த கிரக விளையாட்டுக்கு ஒரு தாமரையை கையில வச்சுக்கிறாளே தாயார், அது வந்து ரொம்ப பெரிய சாகசம் பண்றதா கணக்காம். தாயாருக்கு திவ்யமான சரீரம் கோமலமான சரீரத்தினால அவ்வளவு பெரிய தாமர புஷ்பத்தை கையில வச்சுட்டே நிக்க வேண்டியதா இருக்கு. இது எவ்வளவு பெரிய சாகசமான காரியம் தெரியுமா தாயாருக்கு அப்படின்னு. ஏன்னா கோமலமான சரீரத்தை அடைந்த அவளுக்கு இந்த தாமரை எடுத்து நிக்கிறதுன்றது, தாமரையே ஏற்கனவே வெயிட்லெஸ், தாமரைக்கு ரொம்ப வெயிட் கிடையாது, அதுவும் சாஃப்ட், ஆனா அது கூட ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அர்த்தம். என்ன அதை சாதிக்கிறார் லீலாரவிந்த கிரா சாகச விதம். தோலாதே வனமாலையா ஹரிபுஜே ஹா கஷ்ட சப்தாஸ்பதம். சாதாரணமா தலைவலி வந்துடும் இந்த ஆந்தோலிக்கையில உட்காண்டா, ஊஞ்சல்ல உட்காண்டா என்ன ஆகும்னா நிறைய பெண்களுக்கு, கோமலமான பெண்களுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சு. அந்த மாதிரி வனமாலையில உட்காந்துட்டு எப்பப்பார் வனமாலையிலேயே இருக்கணும், வனமாலையில பெருமாளுடைய மார்பிலேயே உட்காந்துட்டு இருக்கணும். அந்த வனமாலை என்னடா பண்றதுன்னா இங்கேயும் அங்கேயும் ஆடுறது, பெருமாள் இப்படி நடக்கச்சா அப்படி நடக்கச்சா ஆடுறது, அதுல ஒரு தோலை மாதிரி உட்காந்து இங்கேயும் அங்கேயும் ஆடின் இருக்க வேண்டியதா இருக்கு. அது ரொம்ப கஷ்டாஸ்பதம், ஆஹா அந்த கஷ்டாஸ்பதம். எல்லாரும் நினைப்பா இந்த வாகனங்களுக்கு மேல பட்டர்கள்லாம் ரொம்ப சௌகரியமா உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் நம்மளாம். ஐயோ அந்த குழுக்கள்லயும் அதுலயும் இவா சரீரம் எவ்வளவு சிரமப்படும் அப்படின்னு யாருன்னா ஒத்தர யோஜனை பண்றாங்கன்னா பண்ணதே கிடையாது. அவன் அது மேல உட்காண்டவாளுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். அந்த யானை பின்னாடி உட்காந்து ஒருத்தர் சாமரம் போட்டு ஒரு பட்டர் உட்காந்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் உண்டு. ஐயோ அது எவ்வளவு கஷ்டம்னாக்க, அதனால நாம எல்லாம் பார்த்துட்டு ஐயோ நம்மளுக்கு கிடைக்கலையே இருக்க இடம், அந்த இடத்துல நம்ம உட்காந்துக்க முடியலையே அப்படின்னு நினைச்சோன்னா மகா பைத்தியகார்த்தம். அதுல வந்து உட்காரவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அது, அதுல உட்காந்துட்டு போகணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த வனமாலையில தாயாருக்கு என்னப்பா வனமாலையில எப்பப்பார் பக்கத்துல ஸ்ரீவஸ்தத்துல உட்காந்துட்டு இருக்கா ஜாலியா இருக்கா அப்படின்னு நினைச்சுங்கன்னா தப்பு. ஹா கஷ்ட சப்தாஸ்பதம், அது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். அதுல அந்த தோலை அங்க ஆந்தோலிக்கையில உட்காந்து இப்படியும் அப்படியும் ஆடின்னு இருக்க வேண்டியதா இருக்கே, எவ்வளவு கஷ்டமான காரியம். ஹா ஹந்த கஷ்டாஸ்பதம், என்ன கஷ்ட சப்தாஸ்பதம் கேனஸ்ரீ. இப்படிப்பட்ட அது சாதாரணமா லோகத்துல இருக்கிற சாதாரண நாயிக்கைகளை வர்ணிக்கச்சியே கவிகள் என்ன பண்றன்னா அவளே ரொம்ப சாஃப்ட்னு வர்ணிக்கிறா. சகுந்தலையை வர்ணிக்கச்ச அது மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஸ்லோகங்கள் இருக்கு. ஆதாத்தும் சகதீக்ஷித்தேபி குசுமே சகதீக்ஷித்தேபி குசுமே ஹஸ்தாகிரம் ஆலோகிதம் எப்படி வர்ணிக்கிறா பாருங்க. வந்து ஒண்ணும் இல்ல அந்த புஷ்பத்தை பறிக்கிறதுக்காக போய் அதை பறிக்கலாமான்னு நினைக்கச்சியே கையெல்லாம் செவந்து போயிட்டான். ஆதாத்தும் சகதீக்ஷித்தேபி குசுமே ஹஸ்தாகிரம் ஆலோகிதம், எவ்வளவு அழகா சுவாமி இங்க பற்ற சாதிக்கிறார். தாயார் விஷயத்துல அவ லோகத்துல சாதாரண நாயிகைக்கு வர்ணிக்கிறார், சாதாரண நாயிகை என்ன ஆதாத்தும் சகதீக்ஷிதேபி குசுமே ஹஸ்தாக்ரம் ஆலோஹிதம் லாக்ஷா ரஞ்சன வார்த்தையாபி சஹசா ரக்தம் தலம் பாதையோ. மருதாணி பூசணும் நினைச்சாலாம், சொன்னாலாம், ஒரு ஒரு சஹேலி சொன்னாலாம், ஒரு ஃப்ரெண்டு மருதாணி பூசலாமாமா காலில் அப்படின்னாலாம், உடனே கால் சிகப்பா போயிட்டான். அவ்வளோ சாஃப்ட். என்ன மருதாணி பூசலாமான்னு சொன்ன உடனேயே கால் சாஃப்ட் ஆயிடுத்துன்னா. அதுக்கு அவன் சொல்றான், லாக்ஷாரஞ்சன வார்த்தையாபி, இன்னும் பூச ஆரம்பிக்கல, லாக்ஷாரஞ்சன வார்த்தை தான் நடக்கிறது, பேச்சுதான், பேச்சுவார்த்தையில தான் இருக்கு. வார்த்தையாபி சகசா ரத்தம் தலம் பாதையோகோ அங்கானாம் அனுலேபன ஸ்மரணமப்பியத்தியந்த கேதாவகம். கொஞ்சம் அப்படி சென்ட்டு அடிச்சுக்கலாம் உடம்புல அப்படின்னு நினைச்சாலாம், அத்தர் இத்தர்னு சொல்றோமே, அதை கொஞ்சம் போட்டுக்கலாமான்னு பார்த்தாக்க உடனேயே தலைவலி வந்துவிட்டான். அங்கானாம் அனுலேபன ஸ்மரணம் அப்படி அத்தியந்த கேதாவகம். ஐயோ ஐயோ, இந்த சென்டர்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவ்வளவு சாஃப்ட்னஸ் அந்த. இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், அதீரதிஷா கிமங்கது அலகாமோதோபி பாராயத்தே, தலையில கொஞ்சம் வாசனை திரவியத்தை சேர்த்துட்டாலாம் தேங்காய் எண்ணெயோட. அந்த தேங்காய் எண்ணெயில கொஞ்சோண்டு கேசவர்தினி தடவின உடனே அதுவே தலைவலி, அது தலைவலி ஆயிடுச்சு. அதுவே அலகாமோதோபி பாராயத்தே, அதுவும் ரொம்ப ஹெட்டுக்கு தலைக்கு ரொம்ப வெயிட் அதிகமாயிடுது. ஐயோ எனக்கு வேண்டாம் வேண்டான்றாள். இந்த மாதிரி கோமலமான சரீரம்னு சாதாரண நாயிகைக்கே வர்ணிக்கிறான்னா, தாயாருடைய கோமலமான சரீரத்தை இவர் எப்படி பாதாரும் துதமேத பங்கஜரஜஹா சேட்டி பிரஷாலோகிதை ரங்கக்லானிஹி யதாம்ப சாஹச விதௌலிலாரவிந்த கிரஹஹா தோலாத்தே வனமாலையா ஹரிபுஜேஹா கஷ்டசப்தாஸ்பதம் என்பதான ஒரு அஞ்சு விஷயம் சாதிக்கிறார். அந்த தாமரையினுடைய துகள்கள் இருக்க மகரந்தம், அதுவே அது மேல கால வச்சாலே தாயாருக்கு ரொம்ப உறுத்தும் ஒரு விஷயம். அந்த சேட்டிகள் அலங்காரத்தை பண்ணிட்டு ரெண்டு பார்வை பார்க்கறா பாருங்கோ, ஓ இது என்ன இருக்கு அது என்ன இருக்குன்னு, அதுவே சரீரத்துக்கு கிளானியை ஏற்படுத்துறது. பார்த்தாக்க கண்ணு போடுறாளோ இல்லையோ, பிரிஷம் பிரிஷாலோகித்தைகின்ற, ஒரு தடவை பார்த்தா பரவாயில்ல, பிரிஷம் அது பார்த்துட்டு திருப்பி திருப்பி பாக்குறாளாம், கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் திரும்பி பாக்குறாங்க, கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் அழகா தெரியுமே. அதனால பிரஷாலோகித்தை ரங்க கிளானிகி சாகச வித லீலாறு இந்த கிரா, கையில ஒரு கமலத்தை வச்சுன்னு நிக்கிறாளே தாயா, அவள் பெரிய சாகசம் பண்றாளாம். பெருமாள் என்ன பண்ணார், மலையை தூக்கி நின்னார், இவள் தாயார் இந்த தாமரை தூக்கிட்டு பெரிய சாகசம் பண்றாள். கோமலத்துக்கு சரீர திவ்யமான திவ்யமான அந்த தேகமானது, திவ்யமங்கல விக்கிரகமானது கோமலமா இருக்குன்னு சொல்றதுக்கு. தோலாத்தே அந்த வனமாலையில தாயார் பெருமாளுடைய வனமாலையில நடுவுல ஒரு இடம் தாயா இருக்குன்னு, அந்த ஸ்ரீவத்ச மார்பில அது நடனா பெருமாள் மார்பில இப்படியும் அப்படியும் அல்லங்க கொலுங்க அப்படி நடக்கும்போது அதுல தோலை ஆட வேண்டியதா இருக்கான், ஊஞ்சல்ல ஆடுனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆ ஹரித்த கஷ்டாஸ்பதம், கஷ்டசப்தாஸ்பதம், கஷ்டசப்தாஸ்பதம் தான், ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளுக்கு. அப்படி இருக்கிற இந்த திவ்யமான தேகத்தை நான் என்ன இந்த நான் கஷ்டமான சப்தங்களை சொல்லி வர்ணிக்கிறனே, இது எவ்வளவு தலைவலி வரும் அவளுக்கு, நிறுத்தியா பட்டத போருன்னுக்கு அப்படின்னு சொல்லுவல மாட்டாளா தாயாருன்னு கேக்குறேன். இப்படி இருக்கிற திவ்யமான தேகம் இந்த கஷ்டமான சப்தங்களை அதிகோமலா தன்னுரியம் வாசாம் விமர்தக்ஷமா, இது போய் என்னுடைய வாக்குனால ஒரு ஒரு விமர்தனம் பண்றது, நான் என்ன அர்த்தம்னா சிரமப்படுத்துறது, என்னுடைய வாக்கால சிரமப்படுத்துறதுக்கு தகுதி தானா இந்த திவ்ய திவ்ய திருமேனி. நான் வந்து இதோ அரு கருணா அருண் என்ன பாதா அருண் துதமேவன்னு ரேபத்தை உபயோகப்படுத்துறேன், கோமலமான சப்தங்களை பிரயோகம் பண்ண தெரியல, இந்த மாதிரி சப்தம் வாய்மூடன் சுவாமி பட்டரே அப்படின்னு தாயார் ஒருவேளை சொல்லுடோ என்னமோ என்ன தெரியல அப்படின்னு சொல்லி இந்த கோமலத்தைய சொல்லிட்டு தன்னுடைய சப்தங்களையே தான் நிந்திச்சுக்கிறார் பாருங்க இந்த ஸ்லோகத்துல. அதுதான் இதுல விசேஷம். ஸ்லோகத்தை வாசிட்டு நிறுத்துறேன், நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தோலாத்தே வனமாலையா ஹரிபுஜே ஹா கஷ்டசப்தாஸ்பதம் கேன ஸ்ரீரதி கோமலா தனுரியம் வாசாம் விமர்தக்ஷமா. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.